வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமுறாய் வாவா. தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. கொடுவாள் கூறே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா. துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. படையமைக்காமல் விடை கிடைக்காதே.